சென்னை பார்த்திருந்தேன், கண்டி தாமரை பூத்திருந்தேன், என்னுடன் வேர்த்திருந்தேன். ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மன்னவன் ஞாபகமே, கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே. வந்திப்பகல் கண்மணி நீ வர காத்திருந்தேன், ஜன்னலில் பார்த்திருந்தேன். கண்மணி நீ வர காத்திருந்தே, ஜன்னலில் பார்த்திருந்தேன்.